I love this idiot. I love this lovable idiot. படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாடும் இதன் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழூரம் அழகோ பண்பாடிடும் சந்தம் உன்னாவினில் சிந்தும் அது மழையோ புனலோ நதியோ கலையழகோ மேகம் ஒன்று நேரில் இங்கு வாழ்த்த வந்ததடி தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்த்துக் கொண்டதடி இது தொடரும் வளரும் மலரும் இனி கனவும் நினைவும் முனையே தொடர்ந்திடும் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இதன் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோ அது புதுமை ஏற்றி வைத்த தீபம் அல்லவா காத்திருந்து காட்சி தந்ததா இனி வருவாய் தருவாய் மலர்வாய் என்னை உயிராய் உறவாய் தொடர்வாய் தினம் தினம் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளை பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இதன் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம்